வெய்யத்து வாழ்வீர் நாமும் நம் பாவேக்கு வெய்யத்து வாழ்வீர் நாமும் நம் பாவேக்கு வெய்யத்து வாழ்வீர் ஞான வைராக்கியபூஷணம் ശ്രീമദ്വേങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം അഭയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോ രാമാനുജരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യത്യനക്കുളവതേ ഋകുലാഭിരാമം ശ്രീമത് പദം ഗ്രീവണം പ്രണമാമിമോചനാ ഭൂതം കരച്ച മഹദാപ്പയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിധാര ഗുണശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം നീളാതുംഗസ്തനഗിരിതടീസുക്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസ്സിദ്ധമധ്യാപയന്തി ശോചിഷ്ടായാം സജനിഗളിതം വ്യാപലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാതസ്യൈ നമൈനമിതം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവൈ ആണ്ടാൾ അരങ്ക തൃപ്പണ്ണ തിരുപ്പാവൈ കൽപ്പതിയം ഇനിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാളൈ ഊമാളൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള വല്ല പൽവളയായ് നാടിനീ വെങ്കടവർക്കെന്നൈ വിധി എന്നൈ ഇമ്മാത്രം നാങ്കടവാ വണ്ണമേ നൽകു ശ്രീവിഷ്ണു ചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാഹരണ്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ വയ്യത്തു വാഴ്വീർഹാൾ നാമും നമ്പാവൈക്കു ചെയ്യും കിരിശൈകൾ കേടീരോ പാർക്കടലുൾ பையத்து என்ற பரமநடிபாடு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் வளரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவாய். முதல் பாசுரத்திலே சரணாகதிக்கான அதிகாரிகள் யார், சரணாகதிக்கான காலம் என்ன, சரணாகதிக்கு உரிய தெய்வம் எது முதலியதெல்லாம் பார்த்தோம். சரணாகதிக்கு எம்பெருமானுக்கு தேவையான குணங்கள் எவை என்பதையும் பார்த்தோம். எல்லா நாளுமே நன்னாள் தான். சரணாகதியை பொறுத்தவரை என்றைக்கு சரணாகதி பண்ணணும் என்கிற மதி புத்தி வந்ததோ அன்றே நன்னாள். யாருக்கு சரணாகதி பண்ணணும் பகவானை அடையணும் ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே அதிகாரிகள். காருண்யம் வாத்சல்யம் முதலிய குணங்களையுடைய எம்பெருமான் தானே உபாயம். அவன்தான் சுவாமி. அவனை தவிர வேறு உபாயம் இல்லை. அவனை உபாயமாக்குவதுதான் சரணாகதி என்பதாக பார்த்தோம். இப்போது இந்த இரண்டாவது பாசுரத்திலே சரணாகதியினுடைய சில அங்கங்களை சில அம்சங்களை எடுத்துச் சொல்கிறார். அதன் மூலம் சரணாகதி செய்தவன் அவன் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதையும் காண்பிக்கிறார். சரணாகதியினுடைய அங்கம் என்று பார்த்தால் ஆறு அங்கங்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கோக்திருத்வ வரணம் ததா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி என்று ஆறு அங்கமாக சொல்லப்பட்டது. ஆனுகூல்ய சங்கல்பா, பகவானுக்கு நான் அனுகூலமாக இருப்பேன் என்பதாக மனதுக்குள் சங்கல்பம் செய்து கொள்ளணும். ரெண்டு, பிராதிகூல்ய வர்ஜனம், இனிமேல் பகவானுக்கு பிரதிகூலனாக சாஸ்திர விருத்தமான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று இரண்டாவது அம்சம். மூன்று, ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, பகவான் கட்டாயம் காப்பாற்றுவான் என்கிற ஒரு நம்பிக்கை, மகாவிஸ்வாசம். நாலு, கோப்திருத்வ வரணம், பகவானே நீரே ரக்ஷகனாக இருக்கணும், நீரே உபாயமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்தல். ஐந்து, ஆத்ம நிக்ஷேபம், என்னுடைய ஆத்மா என்பது இந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பரமும் பலனும் எல்லாம் உன்னுடையதே, எனக்கு என்று இதில் எதுவுமே கிடையாது என்பதாக அதை சமர்ப்பித்தார். ஆறு, கார்ப்பண்யம், எனக்கு வேறு கதி எதுவும் இல்லை, அதனால் நீரே கதி என்பதாக பகவதேக உபாயம், பகவானை தவிர வேற கதி கிடையாது என்பதை உணர்த்துதல் உணர்த்தல். இப்படியாக ஆறு அம்சங்களோடு கூடியதுதான் சரணாகதி. இதுல ஆத்மரிக்ஷேபம் எந்திரவாந்தம் ஆத்மாவையும் அந்த பரத்தையும் சமர்ப்பித்தல் அப்படிங்கறதுதான் பிரதான், மற்றதெல்லாம் இதனுடைய அங்கங்கள் என்பதாக சொல்வார். இந்த அங்கங்களோடு கூடிய அங்கி சரணாகதி பண்ணுவது என்பது சில நிமிஷங்களில் முடிஞ்சிடும். நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றியே என்கிற பாசுரத்திலே தேசியம் சொல்லுகிறார். யார் அங்கத்தையும் சொல்லி சரணாகதி பண்ணக்கூடிய பிரகாரத்தை சொல்லுகிறார். அதனால ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்ல அரை மணியோ அதுல இந்த சரணாகதி முடிஞ்சுவார். ஆனால் சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் இந்த அங்கங்களுடைய ஒரு தாக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒரு பிரபாவம் தொடர்ந்து இருக்கும். அது சரணாகதிக்கு அங்கம் இல்லை, ஆனால் அது இருக்கும். அனுகூலிய சங்கல்பா, உனக்கு அனுகூலமாக இருப்பேன் அப்படின்னு அப்ப பண்ற சங்கல்பம் சரணாகதிக்கு அங்கம். ஆனா அதுக்கப்புறம் பகவானுக்கு அனுகூலமாக சாஸ்திரிய கர்மங்களை இவன் செய்து கொண்டிருப்பான், சரணாகதி பண்ணி முடிச்சவன் செய்வது, இது சரணாகதிக்கு அங்கம் இல்லை. அதே மாதிரி ரட்சிஷதி விஸ்வாசாக, பகவானே ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு விசுவாசம், மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ணும்போது அந்த சரணாகதி காலத்துல இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது அங்கம் சரணாகதி. ஆனா சரணாகதி பண்ணி முடிச்சப்பறம் நான் சரணாகதி பண்ணிட்டேன், என்ன பகவான் கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும். இதுக்கெல்லாம் சம்பாவிதம் அப்படி இருக்கும். இது சரணாகதிக்கு அங்கம் இல்லை, ஆனா இருக்கும். இந்த ஆறுமே பின்னாடி தொடர்ந்து இருக்கும். கார்பண்யம் அப்படின்னா எனக்கு வேற கதி கிடையாது, கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால சரணாகதி பண்றேங்கிறது. பின்னாடி கூட அதை நினைச்சுட்டே இருப்பானோ, எனக்கு வேற கதியே இல்லையே சரணாகதி தவிர, எம்பெருமானை தவிர நான் வேற யாரையும் நம்பலையே அப்படின்னு அந்த கார்பண்யத்தை அவன் நினைச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிய. கார்பண்ய அனுசந்தானம் தான் ஆளவந்தார் முதலானவர்கள் எல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதர்மன் இஷ்டோஸ்தி நசாத்மவேதி முதலான தரங்கள் ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல பண்ணியிருக்கான். அதனால சரணாகதி பண்ணும் சமயத்துல இவையெல்லாம் அங்கங்கள், சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் இவையெல்லாம் சம்பாவிதங்கள். அந்த விஷயத்தை இந்த பாசுரம் அழகாக காண்பிக்கிறது. உய்யும் ஆறு எண்ணி உகந்தேதோர் என்பாவாய். உய்யும் ஆறு என்றால் வழி ரசம், நாம் உயிந்து போகக்கூடிய வழி அது எது, உபாயம் எதுனா சரணாகதி. அந்த சரணாகதியை நினைத்து உகந்து நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்ற. அதே சமயம் உய்யும் ஆறு அப்படின்னா இந்த ஆறு விஷயங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கும். ஆறுன்னு சொல்ல முடியினாலே ஆறு அங்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த சரணாகதி அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அதை எண்ணி உகந்து அப்படின்னு சொல்ல முடியினால இந்த சரணாகதியை நினைத்து நாம் உகந்து சந்தோஷமா வாழ்நாளை கழிக்கிறோம். இல்ல முதல்ல சரணாகதி பண்ணக்கு இந்த ஆறு இருக்கு, அப்ப அங்கமாக அது இருக்கிறீர்கள். முதல்ல ஆரம்பிக்கிறேன், ஐயத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாம் நம்முடைய விரதத்துக்கு செய்யக்கூடிய கிரிசைகள் கிரியைகள் அங்கங்கள் என்னன்னு சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு. இப்ப வச்சு பார்த்தா அங்கங்களை சொல்றதா மாதிரி இருக்கு. கடைசியில வச்சு பார்த்தா சரணாகதி பண்ணி முடிச்சப்பறம் அவன் இருக்கக்கூடிய இந்த ஆறு அங்கங்களுமே தொடர்ந்து அதனுடைய தாக்கம் இருக்கும், அதை சொல்ற மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே தேவை. முதல்வது கட்டாயம் தேவை சரணாகதிக்கு அங்கமாக, இரண்டாவது அது தானாக சம்பவிக்கும் என்பதால் அது உகந்து இருக்கக்கூடியது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்நாளை கழிக்க முடியும். இந்த சரணாகதி பண்ண பிரகாரத்தையும் இந்த ஆறு அங்கங்களையும் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம்னா, இல்ல சரணாகதி தான் முடிச்சு பண்ணியாச்சு இல்லையா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு புத்தகம் படிக்கிறது இல்லை, கோயிலுக்கு போறது இல்லை, என்னன்னா என்ன அப்படின்றிருந்தா அதனுடைய சுருக்கத்துக்கு ஏற்றதில்லை. ஆனால் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், பேரடிமையினால் ஏது என்று இகவே நீயே, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி இப்ப என்ன ஆ போறது அப்படின்னு உட்காதேங்கிற சரணாகி தான் பண்ணியாச்சு, மோட்சம் வரப்போறது. இப்ப கைங்கிலும் பண்ணா என்ன, பண்ணாட்டா மோட்சத்துக்கு போய் நல்லா தான் பண்ணிக்க போறோமே, அங்க போய் எல்லாம் நல்லா பண்ணிக்க போறோம். இப்ப என்ன அப்படி எல்லாம் விட்டுடாத, ஏன்னா இந்த ஆனந்தம் இது கிடைக்காது அப்படிங்கிறது. அந்த ரீதியில சரணாகிதிக்கான அங்கத்தையும் திரு வரக்கூடிய அவருடைய தாக்கத்தையும் சொல்லக்கூடிய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள். இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களே அப்படின்னார். இந்த சம்சாரத்திலையும் ஒரு வாழ்வு பெற்றவர்களே. சம்சாரங்கிறது அசற்கல்பம், ஒண்ணு இல்லாதது போல, ஆனா இங்கேயும் வாழ்வு பெற்று இருக்கும். ஏன்னா போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி ஆயர் பாடினை சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வ திரும்பியிருக்காள் அப்படின்னு சொன்ன மாதிரி, அச்சின்மான ஒரு விவேதேசத்திலே பிறந்து பகவத் அனுபவம் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை பெற்று நாம் இருக்கும் போது நமக்கு வாழ்வு கிடைச்சு. வேதம் சொல்லும் போது அசன்னே வசபவதி அசத்ரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுரிதி அப்படிங்கிற. பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிருந்தானா அவன் சத்து, அவன் வாழ்வு பெற்றவன். பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிக்கலைனா அவன் அசத்து, அவன் வாழாதவன், வாழாவெட்டி. இவன் வாழறவன், அவன் வாழாவெட்டி அப்படின்னு வேதம் எடுத்து காமிக்கும். ஆக நாம் எல்லாம் வையத்து வாழ்வார்கள், அதாவதான் நம்ம பார்த்து வையத்து வாழ்வீர்கள். இங்க ஒரு வாழ்வு பெற்று தீர்மானிக்கும் வாய்ப்பாளிலே இருப்பவர்கள் போல இங்க ஒரு வாழ்வு பெற்று இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆனால் ஆண்டாளே சொல்ற, பாடும் குயில்கள் ஈதென்ன பாடல், நல் வேங்கடநாதர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன். ஏன் பாடுறோங்க? எம்பெருமான் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன் அப்படிங்கிற. அதனால எம்பெருமான் தருவதுதான் வாழ்வு, மற்றதெல்லாம் வீழ்வு. ஆழ்வார் சொல்ற, தாழ்ச்சி மற்றங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தேன். எம்பெருமானே, மற்ற இடத்தெல்லாம் எனக்கு தாழ்ச்சி வரணும், உன் திருவடி கீழே வாழ்ச்சி வரணும், அங்கெல்லாம் வீழ்ச்சி வரணும் மற்ற இடத்துல. அதனால வாழ்வுங்கிறது எம்பெருமான் திருவடி கீழே வாழக்கூடிய வாழ்வுதான் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றவர்களே என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம், வையத்து வாழ்வீர்கள். வையத்துன்னா இந்த பூமியில வாழக்கூடியவர், அதாவது வையத்து எடுத்துவோம். என்ன ஒரு பாக்கியம் இந்த பூமியில வந்திருக்கோங்க. விண்ணுள்ளாரிலும் சீரியரே, சீரிய குண்டத்தை காட்டுல இங்க இருக்கவாளுக்கு பண்ண பாக்கியம். அர்த்த அவதாரத்தை பெருமாள் செய்யிக்கலாங்க, ஆச்சரியமாக பல விதமாக பெருமாள் செய்யிக்கலாமே. இங்க இருக்கிற அனுபவம் அங்க கிடைக்குமா? அங்கே சீகை குண்டத்திலே பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ அப்படிங்கிற வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா, சீகை குண்டத்துல கிடைக்கிறதுல இங்கே கிடைச்சுடுறது, அப்ப நமக்கு வாழ்க்கை. அதான் வையத்து வாழ்வீர்கள். சீகை குண்டத்தை வாழ்வையே வையத்திலே வாழ்வோர். முக்தானுபூதி இஹ தாஸ்யதிமே முகுந்தா, மோக்ஷானுபவம் இங்கே கிடைக்கிறது, ஏன்னா பகவான் கொடுக்க போறானே அப்படிங்கிற சரணாகதி பண்ணியாச்சு. பகவான் கொடுக்க போறானே, ஏதோ குறைவு எனக்கு அப்படிங்கிற. அதனால இந்த சம்சாரத்திலையும் இருந்துண்டு சீகை குண்டத்து வாழ்வை பெற்றவர்கள் தான் வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்திலையும் வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நூறு அர்த்தம், வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்துல போய் வாழ்வீர்களா? வேற வேற வீட்டை எடுத்து பார்த்தோம்னா சம்சாரத்தை விட்டு போக வேண்டாமா? இதுக்கு நேர் எதிர் அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். ஏன்னா பிரம்மா என்ன சொல்றான்னா, இந்த சத்திய லோகத்துல போய் நான் இருக்கேன்னு ஆயர்பாடியில இல்லையேங்கிற. கிருஷ்ணன் போய் சொன்னார், என்ன போய் சத்தியலோகத்துல போட்டியே, ஆனா ஆயர்பாடியில எல்லாரும் ஆனந்தமா இருக்காளே. என்ன கேட்டா, என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். கிருஷ்ணன் மித்திரன்னு சொல்லிட்டு மக்களும் இருக்காளே. அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோபோ விரஜௌ கசாம், என்ன பாக்கியம் இவர்களுக்கு. கண்ணா என்ன போய் நீ சத்திய லோகத்துல போட்டியப்பா, ஒரு ஆயர்பாடின்னு ஒரு புல்லா இருந்தா கூட நான் ஆனந்தமா இருந்திருப்பேனே அப்படிங்கிற. அதனால அதெல்லாம் காட்டிலும் ஒரு சிறந்த வாழ்வு இந்த வையத்திலேயே நல்ல வாழ்வு அப்படின்னு. அதான் விண்ணுள்ளாரிலும் சீரியர். திருவாயுமில கடைசியில சொல்ற, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன, அவாவில் அந்தாதிகளாய் இவை ஆயிரமும் ஆயிரத்து முப்பத்தும் அவாவில் அந்தாதிகளாய் முடிந்த அவாவிலந்தாதி பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அதெல்லாம் இங்க பிறந்திருக்கா, ஆனா உயர்ந்திருக்காங்க. பிறந்திருக்கான்னா சம்சாரத்தில் இருக்கா, உயர்ந்திருக்காள் அப்படின்னா மோட்சத்தில் இருக்கா. சம்சாரத்துல இருந்து மோட்சத்தில் இருப்பான். சீர்குண்டத்தில் இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படி இருக்காளா? அப்போ பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னா இங்க பிறந்தும் நித்திய சூரியனுக்கு சமமாக இருக்கார்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா. ஆனா திருக்குறை பிரான்ட்டுல இன்னும் ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணா, அவற்றிலே தம்முடைய அபேட்சிதம் பெற்ற விடாசியந்த இப்பத்தை இவற்றை அறிந்தார் பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படின்னு. இங்க பிறந்தவர்கள் நித்திய சூரியர்கள் மாதிரி இருக்கான்னு அர்த்தம் இல்ல, நித்திய சூரியர்களை காட்டிலும் மேற்பட்டு இருக்கார். ஏன்னா நித்திய சூரியனுக்கு திருவாய்மொழி கிடையாது, திருவாய்மொழினாலே கோஷ்டினாலே அனுபவங்கிறது இங்குதான், அவளுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, நமக்கு அது கிடைச்சிருக்கு. அதனால அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் அப்படிங்கிற ஆச்சரியமான அர்த்தத்தை பிள்ளான் தாய்த்தார். ஏன்னா உயர்ந்தே இந்த கொள்ளு உயர்ந்தேனா நித்திய சூரியர்களாக உயர்ந்திருக்கார் அப்படின்னா நித்திய சூரியர்களை காட்டிலும் உயர்ந்திருக்கார் அப்படின்னு பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். அதான் அதுதான் வாழ்வு, அந்த வாழ்வை பெற்றவர்கள் இந்த வையத்திலே. இன்னொரு அர்த்தம் தான் இந்த பூமியில போய் இருப்பங்களா அப்படின்னு சொல்லி ஒரு உபாலம், மோட்சத்துக்கு போக வேண்டாமா புயுமாறு வந்து அப்படின்னு இந்த பூமியில இருக்கிற பாமரர்களின் ஆண்டாய் கூப்பிடா மாதிரி பாசுரம் எல்லாமே வேணும், பல அர்த்தங்களும் வேணும். அந்த அனுபவத்தோடு இருப்பவர்களை கொண்டாடுகிறார், அனுபவம் இல்லாதவர்களை இந்த வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்துல போய் வாழ்வங்களா நீங்க செய்ய கொண்டு போக வேண்டாமா அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். நாமும் நம் பாவை செய்யும் திருசெய்கள் தேடுகிறோம். நாமும் அப்படின்னா மகாரார்த்தமாக இருக்கக்கூடிய ஜீவர்களான நாம், எம்பெருமானுக்கே தாசர்கள் அப்படின்னு ஒரு பெருமையோடு இருக்கக்கூடிய நாம், தாசர்களாக இருக்கிறவர்கள் அந்த தேசிய கிட்ட என்ன காரியத்தை செய்யணுமோ அதை செய்ய வேண்டாம். அதனால மற்ற பேரை பத்தி சொல்லல, நாம் நாம்னு சொல்லும் போதே அஸ்மதர்த்தம், அது பிரணவத்திலே மகாரத்தினுடைய அர்த்தம். அப்படியானால் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லச்ச உத்தம உரகனிலே சொல்லப்பட்ட அர்த்தம் ஜீவர்களை பத்தி குறிக்கிறது. எம்பெருமானுடைய தாசர்கள் ஆக இருக்கக்கூடிய நாம், எம்பெருமானையே உபாயமாக கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த நம் பாவைக்கு நம்முடைய நோன்புக்கு இங்க நம்முடைய சரணாகதிக்கு செய்யும் சிரிச்சைகள் அங்கமாக இருக்கக்கூடியவைகள் அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படிங்கிற பார்க்கடலில் பெய்ய துயன்ற பரமன் அடி பாடி. முக்கியமானது திருப்பார்க்கடலிலே மெதுவாக சயன திருக்கோளத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் உயர்ந்தவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் பரமன், அவனுடைய திருவடிகளை பாடி அப்படிங்க. பெருமான் சிருஷ்டி மாத்திரம் செய்யாமல் நமக்காக திருப்பார்க்கடலிலே வந்து அவதாரமும் பண்ணியிருக்கான், அதனால அந்த சௌலபியத்தை பாடி முக்கியமானது. எம்பெருமான் திருவடியை பாடணும். பார்க்கடலுள் பையத்து என்ற பார்க்கடலுள் சொல்லும்போது என்ன விஷயம் கேட்டா, நமக்காக வந்து அவதாரம் பண்ண சௌலபிய சௌத்தி இல்லாதிகள்லாம் சொல்றோம். இது வந்து எம்பெருமான் கிட்ட நாம் அணுகி சரணாகதி பண்ண முடியும் என்பதை காண்பிப்பதற்காக வந்தது. அதே கட்டாயம் ஒரு விசுவாசமும் இதுல இருக்கு. ஏன்னா எப்ப நமக்காக அவன் இறங்கி வந்து தானோ இலை குண்டத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன், வேணும்னா அங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் நாம் இருக்கிற இடத்திலே திருப்பார்க்கடல் முதலான இடங்களிலே, திருப்பார்க்கடல்ங்கிறது தேவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்திலே அவன் எப்ப வந்துட்டானோ கட்டாயம் நம்மளை ரட்சிப்பான். எங்கேயோ அப்படின்னு விட வேண்டாம். புந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் வாங்கதான், நீ இங்க வந்துட்டியே இன்னும் எங்களை நீ காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வருது. எப்போ நமக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டானோ கட்டாயம் காப்பாற்றும். ஒரு ஜலத்துல மூழ்கின் இருக்கிறோம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா கையை நீட்டுவான் மேல, அவ்வளவுதான் அவனால பண்ண முடியும். அப்போ இவனை காப்பாத்துறதுக்காக கரையிலேருந்து ஒருத்தன் நீந்தி வேகமா வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவனுக்கு என்ன கேட்டானா இன்னும் சந்தோஷத்துல, ஆஹா நம்ம காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வரானே அப்படிங்கிறதுனால கையை நல்லா மேல மேல நீட்டின் இருப்பான். அவன் வந்து நம்ம காப்பாற்றட்டும் காப்பாற்றட்டும் அப்படிங்கறதுக்காக. அதே மாதிரி சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்கள் நாம் எம்பெருமான் நமக்காக இப்படி வருதான்னு பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு விசுவாசம், கட்டாயம் நம்மளை காப்பாற்றுவான். அதனால இன்னும் பிரயாசப்பட்டு கையை இன்னும் மேல நீட்டி இப்படியா வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பாக்குறவனும் இல்லை, அந்த மாதிரிதான். அப்ப அவன் வந்து இவனை பிடிச்சு கையை பிடிச்சு காப்பாத்தி கரைக்கு கொண்டு போயிடான். அப்பா எவ்வளவு தூரம் பெரிய வெள்ளத்துல காவேரி வெள்ளம் மாதிரி வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது இவர்தான் வந்து காப்பாத்தினார். இவர் இல்லாட்டா எனக்கு நீச்சலும் தெரியாது ஒன்றும் தெரியாது, இவர் தான் வந்து காப்பாத்தினார் அப்படின்னு அவர் தான் உபாயம். நமக்கு நம்ம சரணாகதிங்கிறது என்னன்னு கேட்டா நம்ம கையை நீட்டிடும் மேல, அதே மாதிரிதான் கையை நீட்டுறது மட்டும்தான் நாம் பண்ணுவோம். நீ எப்படி தப்பிச்சுட்டு வந்த அப்படின்னா அது தெரியாதா, நான் கையை நீட்டினே தப்பிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கையை நீட்டுறதா உபாயம் இல்லையே, கை நீட்டுறதுங்கிறது வெறுமை ஏதோ ஒரு வியாஜம். அவர் சமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து இவனை கூப்பிட்டு போறாரு இல்லையா, இவனை காப்பாத்தி அழிச்சுன்னு போறாரு, அப்ப அவர் தானே உபாயம். கை நீட்டுறதுங்கிறது இவன் செஞ்ச ஒரு காரியம் அவ்வளவுதானே. அந்த மாதிரி இருக்கிற சரணாகதிக்கு இவ்வளவுதான், ஆனா எம்பெருமான் தான் உபாயம். இந்த உதாரணத்துக்காக சொன்னேன், அந்த அதை காமிக்கிற மாதிரி இங்க பார்க்கடவுள் பையத்தீன்றான இவன் இங்க சம்சாரத்துல கை நீட்டச்ச எம்பெருமான் வந்து எனச்சோர் திறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் தெரிவிக்கிறவனையேன்னு ஆழ்வார் சொல்றான். என்னன்னு கேட்டான், நான் எத்தனை தினம் இருக்காலும் எம்பெருமானும் கூட வராம போல இருக்கே அப்படின்னு இப்பாவது என்ன கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியாக பார்க்கடவுள் பையத்தீன்ற திருப்பார்க்கடல்லே வந்தா, இது உபலட்சணம், திருப்பார்க்கடல்லே வந்தா நாம் இருக்கிற இந்த விபவத்திலே வந்தான், நம் ஊரிலே வந்தான், நம் கோயிலே வந்தான் அப்படின்னு நான் சரணாகதி பண்ணால் ஏற்றுக்கொள்ளும்படியாக என் அருகிலே வந்தான். அது வரைக்கும் பையத்து என்ற பரமன் இங்கே வந்தவன் ரக்ஷணத்துக்காக படுத்துக்கிற அப்படின்னால துவா படுத்துட்டு இருக்கான், படுத்துன்னு தூங்கி போயிட்டாங்கிறது இல்லை, யோக நிதிரா மெதுவா படுத்துட்டு இருக்க மாதிரி கண்ணை மூடிந்து இருக்கான். அவ்வளவுதான் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படிங்கிற நம்மாழ்வார். அவன் தூங்கிட்டு இருக்கான், தூயிட்டு கொண்டிருக்கான் நினைக்கவேன், உறங்குவான் போலே யோகம். என்ன யோகம்னா ரக்ஷண யோகம், எல்லாரையும் எப்படி ரட்சிக்கணுங்கிறது தான். ஆனால் ஜெகத் ரக்ஷண சிந்தையினாலே மெதுவா சயனிச்சுட்டு இருக்கான் பகவான், யோகம் மெதுவா படுத்துட்டு இருக்காரு அவ்வளவுதான். தூங்கிட்டாரா தூங்கி போயிட்டாரா அப்படின்னா தூங்கி எல்லாம் போல கதை மெதுவா படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மொழியும். அந்த மாதிரி திருப்பார்க்கடல் வந்து குருவான் சயனிச்சுட்டு சத்தை தூக்கிட்டாரா என்ன தூங்கல, பைய துயின்ற பரமன் மெதுவா சயனத்துல இருக்கார், ரக்கணத்துல சிந்தையில வச்சுட்டு இருக்கார். அதான் பைய சுனோ துரங்காதிபதி பிரஜானம் ஆர்த்தத்வனி பாபி சமுத்திகானம் பாதுவாசர் சொல்றார். ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா ஆர்த்தத்வனி யாராவது ஸ்ரீரங்கான்னு கூட்டா அதை காதல் வேணுங்கிறதுக்காக மெதுவா இருக்கு, பாதுக்கு அவர் கேட்ட மாதிரி மெதுவா இருக்காள், பெரிய சப்தங்கள் எல்லாம் போடுறது இல்லையா. மந்த பிரஜாரே முது சிஞ்சானி பிரிச்சா பாதுக்கு சப்தங்கள் எல்லாம் போடலாம முடியும், நாதங்கள் எல்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ணாமல் இருக்க, பெருமாளும் மெதுவா தயாரிச்சிருக்க, பாதுக்கு மெதுவா இருக்க, ஏன்னா ஆர்த்தர்களுக்காக தயாரா இருக்காளா பெருமாள். அந்த மாதிரி பையத்து இந்த ரக்ஷண சிந்தையினாலே யார் கூட்டாலும் உடனே ஓடணுங்கிற அப்படின்னாலே மெதுவா சயனத்துல இருக்காரு அப்படின்னால பார்க்கடல் வந்து ரக்ஷணத்துக்காக தெரியறது பரமன். ஆனா நம்ம எல்லாத்தையும் அவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கெல்லாம் சுவாமியாக அவனை காட்ட உயர்ந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்லும்படி மிக உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனுடைய அடிபாடி பரமன் அப்படின்னாலே நம்ம வசத்துக்குரியவனவன், அவனுடைய திருவடி அப்படிங்கிறபடினாலே பரமன் அடிபாடி அப்படிங்கிறபடினாலே சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபன் அந்த திருவடி திருவடின்னு சொல்ல பரமனை பாடின்னு சொல்லல, பரமன் அடிபாடின் போது சரணாகதி என்ற ஒரு அம்சத்தை நமக்கு புரிந்து கொண்டு பாடுவதன் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய திருவடியை பாடுகிறோம் அப்படின்னா எனக்கு உரிய வஸ்து, அதாவது இந்த ஆத்மாவை சமர்ப்பிப்பதற்காக ஏற்ற வஸ்து அந்த அந்த திருவடி அப்படிங்கறது தெரியறது இல்லையா. அதனால சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி அப்படின்னு சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தின்னு சொன்னாமல் நாராயணன் சரணாகதி பண்றேன் அப்படின்னா அது ஒண்ணும் குறவில்லையே. ஆனா நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு சொன்னது என்ன கேட்டா, இந்த சரணாகதிக்கு ஏற்ற இடம் அந்த திருவடி அப்படிங்கிறது, என்ன கிருபோத்தம்பகமான இடம் அப்படிங்கிறது, திருமேணி வேணும், எம்பெருமான் வேணும், எம்பெருமானுடைய திருவேணி வேணும், அந்த திருவேணியிலே திருவடி வேணும் அப்படின்னு. பார்க்கடல் பையத்து என்ற பரமநடி பாடி இங்கு பாடி என்று கானத்தை சொன்னது சர்வ கைங்கரியங்களுக்கும் பிரதர்சனமாய் தச்சிந்தன தது ஆராதனாதி அனுஷ்டான காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு கானம் பாடி சொன்னா பாடுறது மாத்திரம் இல்ல, மற்ற கைங்கரியம் இல்லை சமர்ப்பணம் வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ அதையும் சாதிச்சிருக்க பரகாத சுவாமி ஏகாந்தர் அழகா சாதிக்கிறார். அதனால பார்க்கடர்கள் பையத்துன்ற சரணாகதி பண்றவனும் அடி பாடுவான், காலக்ஷேமா பாடுவான். அதுவும் இல்லாம துவயம் அர்த்தானுசந்தானே சக சதா ஏவம் பக்தா, எம்பெருமாண்டிய திருவடியிலே எப்பவும் சொல்லிட்டே இருக்கும், ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி. ஆரவமொழியில் அருதியில் அமர்ந்த பரமா அடியை பணிகள் வருவிடரகல மாற்றோம் வினையே, துவைத்துடைய அர்த்தத்தை திருவிஞ்சாசன் அங்க பாஸ்கடல் பெய்ய துயின்ற பரமாகர் அப்படியே வந்து வரணும். ஆடரவமொழியில் அருத்தியில் அமர்ந்த பரமா அரிசியிலாது நின் அடியினை பணிவன் வருவிடரகல மாற்றோம் வினையே, அண்டர் பாசமும் அத்தமஞ்சாவ பாக்கிறோம் அது ஒத்து போறது அழகா நம்ம அனுபவிக்கலாம். எல்லாம் துவயத்தினுடைய அர்த்தம் பாற்கடலில் பையத்துகின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னா வேற நெய் பால் சாப்பிடுறதுன்னு ஆகார விஷயத்துல எங்க புத்தியை செலவழிக்க மாட்டோம் அப்படின்னா. இதனாலே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, சரணாகதிக்கு தேவையானது என்ன கேட்டா, ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம், வேற கதி கிடையாது எனக்கு, வேற பலனும் எனக்கு தேவையில்லை. இன்னொரு படம் வேணும்னு இருக்கோம் பகவான் கிட்ட போய் இதுக்காக சரணாகதி பண்ண மாட்டான், சம்சார பலனே இருந்தா போகணுங்கிறவன் ஏன் சரணாகதி பண்ண போறான். அதனால அந்த ஆகிஞ்சன்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பண்யம் சொல்லிட்டு அனன்ய கதிப்பம் வரா மாதிரி அனன்ய பிரயோஜனத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்ற சுவாமி ஜெய்தி சரஸ்வத்திரிகாரத்துல. வேறு பலன் எதுவும் எனக்கு வேண்டாம், நீயே பலன் நீயே உபாயம் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மோட்ச சரணாகதியில முக்கியமா இருக்கு. அதனால நாங்கள் நெய்யுண்ணும் பாலுண்ணும், நாங்கள் போக விஷயத்தெல்லாம் ஈடுபட மாட்டோம், வேற எந்த போகத்திலையும் நாங்கள் ஈடுபட மாட்டோம், உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பின்ன என்ன பண்ணுவோம்னா பரமநடி பாடி, இதுதான் நெய் இதுதான் பால், இன்னும் தோறு பரிய நீர் இன்னும் கிளை எல்லாம் இதுதான் அப்படின்னு போக்யாந்தரத்திலே நிவிருத்தி, வேற போக்கியத்திலே ஈடுபடாமல் அரண்ய பிரயோஜனமாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். நாட்காலே நீராடி, காலையிலே அதிகாலையிலே இருந்து நீராடி குளித்து, அதனால என்ன செய்யறதுன்னா நித்தியகர்மானுஷ்டானம் உராத பிறந்த சரணாகதி பண்றபடினால நித்தியகர்மானுஷ்டானத்தை ஒட்டுவாருங்கிறது கிடையாது, குளிக்கிறதுலாம் உண்டு. ஸ்நானம் உலா கிரியா சர்வாக ஸ்நானமும் ஸ்நானத்தினாலே பண்ணக்கூடிய நித்தியகர்மானுஷ்டானங்களும் எல்லாம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படின்னு. சரணாகதி பண்ணவன் எல்லாத்தையும் பண்றான், ஏன்னா அனுகூல்ய சங்கல்பாக அதுதான் உனக்கு அனுகூலமாக நான் இருப்பேன் அப்படின்னா, சாஸ்திரத்திலே உனக்கு கைங்கரியமாக சொன்ன விஷயத்தை எல்லாம் ஆச்சரியமாக செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு. பிரதிகூலமாக இருக்க மாட்டேன்கிறது அடுத்து வருது, அனுகூலமாக இருப்பேன்கிறத காமிக்கிறதுக்குதான் நாட்காலே நீராடி அப்படிங்கிற காத்தால இருந்து நீராட்டம் அப்படின்னா எந்திரமாண்டிய திருநாமத்தை சொல்லி அவனுடைய குணங்களை ஈடுபடுறதுலே இந்த ஆரம்பம், அதுவும் ஒரு நீராட்டம். ஏன்னா உத்தே சம்பிராப்தே நித்ரம் ஹரிஹரி ஹரி ஹரின்னு சப்தகிருத்வா பரிணாமத்தை சொல்லி தான் ஆரம்பம். நாட்காலே நீராடி காலங்காலத்தால் எழுந்து கட்டியே பகவத் அனுபவம், நீராட்டம் அப்படின்னா கிருஷ்ணானுபவம் நேத்தையே பார்த்தோம். அதனால காலையில எழுந்து கட்டியே கிருஷ்ணானுபவத்தை பண்ணி அப்புறம் குளிச்சு எல்லாருக்கும் இருக்கு, நித்தகர்மானுஷ்டானங்களை விழாத பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனுகூல்ய சங்கல்பத்துல நிறை நிற்கணும்னு அர்த்தம். மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும், வேற போக்கிய விஷயங்கள் சரீர அலங்காரம் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டோம், ஆத்மாவுக்கு உங்ககிட்ட கொடுத்துரு அப்புறம் என்ன சரீரத்தை என்ன அலங்காரம் பண்ணிக்கிறது, புறம் சுவர் ஓட்டை மாடம் அப்படிங்கிற வெளியில சுவத்துல வெறும் பெயிண்ட் கிரீன்டர் அடிச்சு வச்சு உள்ள ஆண் நல்லா இருக்கணும் இல்லையோ, உள்ள ஆத்துல ஏகப்பட்ட சண்டை ஏகப்பட்ட பிரச்சனை ஒண்ணு சரி கிடையாது, அப்படி இருக்கும்போது வெளியில பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி ஆத்மா நல்லா இருக்காது சரீரம் நல்லா இருக்கும் அப்படி இருந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் சரீரத்தை கவனிக்க மாட்டோம் ஆத்மாவை கவனிப்போம், அதனால மையிட்டு இருக்கும் கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம், தலையில பூ வச்சுக்க மாட்டோம். இந்த அலங்காரங்கள் எல்லாம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் கேட்டா சரீர அலங்காரத்திலே ஈடுபட மாட்டோம்னு அர்த்தம். சுவாபதேசத்துல என்ன அர்த்தம் கேட்டானா மையிட்டு நாம் முடியும் அப்படின்னா ஞானயோகம் பண்ண மாட்டோம், மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும்னா கர்மயோகம் செய்ய மாட்டோம். மைங்கிறது கண்ணுக்கு இருக்கிறது தானே, கண்ணுக்கு மைங்கிறது ஞான யோகம், கண்ணுங்கிறது தானே ஞானம். மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா புஷ்பம் அப்படிங்கறது வச்சான்னா அது கர்ம, அதாவது யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவா ஆத்யேகம் புண்ணிய கர்மனோ தூராஜந்தோவாசின்னு புஷ்பம் எப்படி எல்லா இடத்துலயும் மனம் வீசுமோ அது மாதிரி புண்ணிய கர்மா எல்லா இடத்துலயும் மனம் வீசும்னு அர்த்தம். அதனால பூ போல புண்ணிய கர்மான்னு சொல்றது வேதத்திலேயே. அந்த ரீதியிலே மலரிட்டு நாம் முடியும்னா புண்ணிய கர்மங்கள் அதாவது கர்ம யோகங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் செய்யாம தானே பக்தி இங்கே சரணாகதிக்கு வந்திருக்கோம். அதை இருந்தா அதையே சிந்தின்னு இருக்கலாம். மையேட்டு அதனால என்ன ஆசிங்கன்னு சொன்னதாச்சு. இப்போ மையேட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் பெரியவர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன கேட்டா பக்தி யோகத்தை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா நம் பூர்வர்கள் சம்பிரதாயத்திலே எல்லாருமே பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணியிருக்கோம். சுவாமி நம்மாழ்வார் பக்தியோகம் பண்ணல. சுவாமி நாகமுனிகள் பக்தியோகம் பண்ண சக்தி இருந்தாலும் பக்தியோகம் பண்ணல. அவர்கள் எது வேற ஏதோ காரணத்தினது. ஆக அப்படியாக இவர்கள்லாம் நமக்காக வழி காமிச்சிருக்கா. அப்ப நீங்களே கொஞ்சம் பக்தியோகத்தை ட்ரை பண்ணி பாக்குறதானே அப்படின்னா செய்யாதன செய்யும் அவா பூர்வர்கள் செய்யாத நாங்க செய்ய மாட்டோம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாமே சரணாகதி தான் பண்ணியிருக்கா. அதனால அவா செய்யறத நாங்க செய்யறோம். அவா செய்யாத ஒண்ணு நாங்க ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். எங்களுக்கு சக்தி இல்லைன்னு மாத்தமும் இல்ல. அவா செய்யலங்கிறதுனாலயே கூட நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மகரிஷிகள் எல்லாம் சக்தி உள்ளவர்கள் எல்லாம் செஞ்சிருக்கா பக்தி யோகத்தை. ஆனா தசாதே தத்தவர்த்தேரன்னு தசா தத்தவர்த்தேதாங்கிற மாதிரி பெரியவர்கள் என்ன செய்கிறாரோ அது செய்யும்போது வேதம் சொல்லு செய்யாதது செய்யாதவங்க சொல்லியிருக்கு. அதனால நாங்க கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் செய்ய தெரியாது எங்களுக்கு செய்ய முடியாது பக்தி யோகத்தை செய்ய மாட்டோம் நாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்யாதது நாங்களும் செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யும் ஆசிஞ்சன்னு சொன்ன தீக்குறளை சென்றோதோம் கிட்ட வார்த்தைகள்லாம் பேச மாட்டோம் கோவில் சொல்ல மாட்டோம். பருஷா அதிவாத பருஷாதிவாத பரிவாத பைசுன பிரகதி பிரபு பட்டனீய பங்கிலா அப்படிங்கிற பருஷம் ஹார்ஷ் வேர்ட்ஸ் கொடூரமான வார்த்தை. அதிவாதம் அப்படின்னா தன்னை பத்தி இல்லாதுன்னு சொல்றது இன்னொருத்தரை பத்தி இல்லாது கொள்ளாதான் சொல்றது. பரிவாதம் தான் கோல் சொல்றது பைசனம் தான் கோல் சொல்றது பரிவாதம் தான் இன்னொருத்த பத்தி தோஷம் சொல்றது. இதெல்லாம் இதான் தீக்குறளை தீய வார்த்தைகள் இதெல்லாம். இந்த தீக்குறளையை சென்று ஓதும் நாங்க போய் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுனால பிராத்திகூல்யத்தை வருது. ஏன்னா என்ன பண்ணாலும் சரி பகவத் பக்தனாவே இருந்தாலும் சரி பக்தி யோகமே பண்ணாலும் சரி சரணாகதியே பண்ணாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவன் போய் வாக்குனாலே போய் அவன் தோஷங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சான்னா அப்ப பகவான் வந்து அவன் கிட்ட பிரீத்தி பண்ண மாட்டான். ராகா ஜபேதம் ஹிருதயம் வாக் அதுஷ்டா அமிர்தாதினா ஹிம்சாதி ரஹிதா காயா கேசவாராதனம் சயன் அப்படின்னு பகவானுக்கு ஆராதனம் வாக்குனாலே எந்த தூஷமும் சொல்லாமல் சுத்தமா வாக்கு வச்சிருந்தா அது ஒரு கேசவ ஆராதனமா ஹிம்சை இல்லாமல் தெரியறது இருந்தா அது ஒரு கேசவ ஆராதனம். அந்த ரீதியில பகவானுக்கு பிடிக்காதுங்க இதெல்லாம் வாக்குனாலே பருஷம் கோல் சொல்றது உதாரணம் எல்லாம் எம்பெருவான் உகக்காது அதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் பிராத்திகூல்யத்தையும் விட்டுட்டோம் நாங்க அப்படின்னு சொன்ன பிராத்திகூல்ய வர்ஜம் முன்னாடி வந்து ஆணுகூல்ய சங்கல்பம் இப்ப இது வந்து பிராத்திகூல்ய வர்ஜம். தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினி பிச்சை அப்படின்னா யார் பௌதி விஷாந்தையும் கேட்கிறாளோ அவளுக்கு பிச்சை கொடுக்கறது. ஐயம் அப்படின்னா கேட்காட்டா கூட பெரியவர்களை தேடி போய் அவளுக்கு சம்மானமாக கொடுக்கறது. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் ஆந்தனையும் கை காட்டி முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் எம்பெருமானுக்கு அனுகூலமாக நாம் இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வந்தோம். ஆக இந்த பாசுரத்திலே ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷதீதி விஸ்வாசா அப்படிங்கிறது எம்பெருமான் பாற்கடலில் பையத்துவின்ற பரமன்கிறதுனால தெரியுது. கோத்திருத்த வரணம் கதா அப்படிங்கிறது அவனுடைய அடிப்பாடிங்கிறதுனால தெரியாது. ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய கார்பண்யங்கிறது தான் நெய் உண்ணும் பால் உண்ணும் மையத்தெழுதும் மலரிட்ட நாமுடியும் உதாரணம் தெரியுது. தீக்குறளை சென்றதும் செல்லும்போது பிராத்திகூல்ய வர்ஜனங்கிறது தெரியுது. அது மாதிரி நாட்காலே நீராடின்னு சொல்ல முடியினாலே ஆணுகூல்ய சங்கல்பா அப்படிங்கிறது தெரியுது. சரணாகதிக்கு வேண்டது இது பிற்காலத்திலும் தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் சரணாகதிக்கு அங்கம் இல்லாட்டா கூட அதை காமித்தார். ஐயமும் பிச்சையும் அப்படிங்கிறதுக்கு நூறு ஆச்சரியமான அர்த்தம் கூட சாதிச்சிருக்காரு வியாக்கியானத்துல, பல அர்த்தங்கள் சாதிக்கிறார். இதுக்கு ஐயமும் அப்படின்னா ஸ்வஸ்வரூப உபாவாதி அனுசந்தான பூர்வகமாக ஆத்மாத்மீயங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தல் அப்படிங்கிற பிச்சையும் தன்னுடைய ரக்ஷண பலத்தை சமர்ப்பித்தல் அப்படின்னு. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படியே கை காட்டினா கொடுத்தோம்னு அர்த்தம். அப்போ இதை கொடுக்கிற ஆத்மா மூணு இருக்கு, பரத்துல சமர்ப்பணத்துல மூணு இருக்கு, ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு. ஆத்ம சமர்ப்பணங்கிறதா இந்த ஆத்மாவையே பகவானுக்கு சேர்ந்தது அப்படின்னு அதை சமர்ப்பித்த. பர சமர்ப்பணம் அப்படின்னா தன்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை சமர்ப்பித்த. பல சமர்ப்பணம்னா அதனால வரக்கூடிய பலனை சமர்ப்பித்தாள் அப்படின்னு. இப்போ ஐயம் அப்படிங்கறது, ஐயம் கை காட்டினா ஆத்ம சமர்ப்பணம் செய்யுது, பிச்சை கை காட்டி அப்படின்னு கேட்டா தன்னுடைய பொறுப்பை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்குற. ஆந்தனையும் கை காட்டினா முடிந்தவரை கடைசி வரையும் நடத்தும், முடிந்தவரை கை காட்டினா அதனுடைய பலனையும் கொடுத்தல் அப்படிங்கிறதாக இப்படி ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கா பெரியவர்கள். உய்யும் ஆறெண்ணி உகந்து, இப்படி நாம் உயிர்ந்து போகக்கூடிய பிரகாரத்தை எண்ணி நாம் சந்தோஷமாக, சரணாகிதி என்பதே சந்தோஷம். சரணாகதிக்கு பின்னாடி என்ன அப்படின்னு கேட்டா மாவு சுவிச்சா ஒரு கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அவ்வளவுதான். வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தோட இருக்கணும், என்ன வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா இந்த நிலை வந்துருச்சுனா, இந்த பாசுரத்தில் சொன்ன நிலை நமக்கு வந்துருச்சுன்னா எந்த கஷ்டமும் இல்லை, ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறது இங்க இந்த பாசுரத்தினுடைய சாரம். திருமால் அடியினை பின் கரடாக கொண்டு திருமால் அடியினையே சேர்வான், ஒரு மால் அருளால் அருளாத வானோர்கள் வாழ்ச்சி அருளார் நமக்கு அளித்தாரு ஆய்ந்து அப்படின்னு சுவாமி தேசியின் பிரபந்தத்திலே அழகாக காண்கிறார். கிட்டத்தட்ட இந்த பாசுரத்தினுடைய ஒரு சாரமாக இருக்கு. திருமால் அடியினையே பின் சரணாக கொண்டு திருமால் அடியினையே சேர்வான், அதுவே திருடியே உபாயம், திருடியே உபயம் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஒரு மால் அருளால் அருளாத வானவர்கள் வாழ்ச்சி, எம்பெருமான் கூட கொடுக்காத ஒரு வாழ்ச்சியை நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்தார் அப்படின்னு அந்த பாசுரத்திலே சொல்ற. அருளால் நமக்கு அளித்தார் அப்படின்னு, அது இந்த வையத்திலே அந்த வானவர்களுடைய வாழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த சரணாகதி எம்பெருமான் திருவடியே உபாயம் என்பதை காட்டி, எம்பெருமான் திருவடியே உபேயம் என்பதையும் காட்டி, அங்கே நித்த சூழலுக்கும் மேற்பட்ட ஒரு ஆச்சரியமான வாழ்வை நமக்கு ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்தார்கள் என்பதாக அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ஆக இங்கே இந்த அர்த்தத்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி உய்யும் ஆறு எண்ணி என்று சரணாகதி பண்ணும் காலத்திலும் இருக்கிற ஆறு அங்கங்கள் சரணாகதிக்கு பின் தொடர்ந்து நமக்கு சம்பவித்து இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய உகந்து நாம் வாழ்வை நடத்தும்படி இருக்கக்கூடிய அந்த சரணாகதியை நினைத்து நினைத்து நாம் வாழ்வை நிச்சயம் அந்த சரணாகதியை நினைச்சு இப்படி எல்லாம் சரணாகதி நடந்ததே எம்பெருமான் இருக்குந்தானே அப்படின்னு எண்ணி உயும் ஆறு எண்ணி உகந்து நாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் இந்த பாசுரத்திலே அழகாக சொன்னார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.